கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, நெஞ்சுக்குள்ளே அன்பின் பாரம் என்ன, கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, நெஞ்சுக்குள்ளே அன்பின் பாரம் என்ன. நீ என்ன மாயம் செய்தாய், நீருக்குள் தீயை வைத்தாய், நீ தந்த காதல் சொந்தம் வாழட்டும் கண்ணா என்றென்றும். கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, நெஞ்சுக்குள்ளே அன்பின் பாரம் என்ன. வானத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடும் அந்த மேகம், பூமிக்கு நீரை தின்றும் சொந்தம் என்னம்மா. நீ அந்த வானம் இந்த பூமி இங்கு நானே, நெஞ்சத்தின் தாகம் என்று தீரும் சொல்லம்மா. வந்த ஈரம் என்ன, நெஞ்சுக்குள்ளே அன்பின் பாரம் என்ன. நீ என்ன மாயம் செய்த, நீருக்குள் தீயை வைத்தா, நீ தந்த காதல் சொந்தம் வாழட்டும் கண்ணே என்றென்றும். கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, நெஞ்சுக்குள்ளே அன்பின் பாரம் என்ன. தள்ளி வைத்து ராகம் எங்கு போகும், பாசத்தை தள்ளி வைத்து ஜீவன் எங்கு வாழும். பொன்னை பாதி பூவில் பாதி பெண்ணின் வண்ணம் நான் கண்டேன், காதல் வேதம் கண்ணில் போதும் கண்ணை கட்டி புன்னே. இந்த கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, நெஞ்சுக்குள்ளே அன்பின் பாரம் என்ன. நீ என்ன மாயம் செய்தாய், நீருக்குள் தீயை வைத்தாய், நீ தந்த காதல் சொந்தம் வாழட்டும் கண்ணா என்றென்றும். கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன, நெஞ்சுக்குள்ளே அன்பின்